உடல் பருமனை குறைக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் டயட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மார்னிங் எழுந்து வாக்கிங் கூட போவாங்க. என்னதான் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த உடல் எடை குறைக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் மார்னிங் டைம்ல லெமன் ஜூஸ் குடிக்கிறத ரெகுலரா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி குடிக்கிறத விட இப்ப நாங்க சொல்ற இந்த மெத்தட்ல குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோட உங்க உடல்ல ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வா கூட இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 எலுமிச்சை பழம், 1/2 லிட்டர் தண்ணீர், அப்புறம் கொஞ்சம் தேன். இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு. இந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பு மேல வச்சு ஒரு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க எலுமிச்சை பழத்தை வந்து பாதி பாதியா கட் பண்ணிக்கிறேன். எலுமிச்சை பழத்தை வந்து அடுப்புல வச்சிருக்க தண்ணியில போடுறேன். இப்ப இந்த லெமனோட தண்ணி சேர்ந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்ப இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கழிச்சு அந்த தண்ணியில் இருக்க லெமனை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க ஜூஸை வந்து தனியாக ஒரு வடிகட்டி வச்சு ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஜூஸ் கூட உங்களுக்கு எவ்வளோ தேன் வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணி மார்னிங் டைமில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். சப்போஸ் இந்த ஜூஸ் உங்களுக்கு மீந்துடுச்சுன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் இதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடிக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து குடிக்காமல் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சு அந்த சில்னஸ் போயிட்டதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். இந்த எலுமிச்சை சாரை தினமும் காலையில ஒரு டம்ளர் குடிச்சு வர்றதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும். அதோட நோய்களின் தாக்கத்துல இருந்தும் முற்றிலுமா விடுபடலாம். மார்னிங் டைம்ல வெறும் வயிற்றுல இந்த எலுமிச்சை சாரை குடிச்சு வர்றதுனால அன்னைக்கு நாள் முழுவதுமே சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கவங்க இந்த எலுமிச்சை சாரை தினமும் குடிச்சு வர்றதுனால உங்க உடலின் மெட்டபாலிசத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க உடல்ல இருக்க நச்சுக்களை முழுமையா வெளியேற்றதுக்கு இந்த எலுமிச்சை சாறு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். அதோட உடலை சுத்தமாகவும் pH அளவையும் நிலைப்படுத்தும்.